ஆபாங்கதையாகாசங்கானவிராட்சபூஷணம் ஸ்ரீமத்வேந்திரநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாதசம்பிரம் ராம்நாதயாமத்தவான் அஸ்வதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பரான் ஸ்ரீபராசரபட்டாரிஹ ஸ்ரீரங்கேசபுரோஹித ஸ்ரீவத்ஸாங்கதீமானே ஜெயதே மேத்து பூயதே. நாதாவிஸ்வரம் அனுபவிச்சு குளித்தோம் போன வாரம். கடைசியில் என்ன சொன்னார்? பெருவாற்றுடைய அமிர்த வீழ்ச்சியில அப்படியே நான் அமரணும், நான் உருவ செய்யக்கூடாது, அவர் கடாட்சம் அப்படியே அமரணும். இப்படி பெரிய குற்ற நீர்வீழ்ச்சிகள்ல பெரிய வெள்ளத்தில் கட்டும் போது உட்காந்தா மனுஷா தெரிய மாட்டான். அதே மாதிரி லட்சியப்பு கடாட்சம் தான் தெரியும், அப்படி அமிர்த்தன் சொன்னார். நீ அஞ்சாவது தவ வைபவம் அனபிரஜம் பதம் காவாதபரியதாமஹே கவயுதம் ஸ்வஸ்தி ப்ரசஸ்திகிராம். பொதுவான ஸ்லோகத்தை நான் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறேன். பெரிய பிரம்மாதி எல்லாமே சோத்திரம் பண்ணாம தூர ஒதுங்கின போது நான் ஆரம்பிக்கிறேன். தேவியே, பெரிய பிரதாப்தி யாரே, உங்களுடைய வைபவம் எவ்வளவு உண்டோ அவ்வளவு ஆசை எனக்கு உண்டு, ஆனால் தோத்திருக்க முடியுமா? உங்க தூரம் தான் நிற்க வேண்டும். பிரம்மா சுந்தன் இந்திராதி எல்லாம் கூட தோத்திரத்துக்கு முடியாத தூரம் நிற்கிறா நாங்க யார் அப்படின்னு சொல்ல போற அனபிஜம். சரஸ்வதியோ பிரம்மாவோ ஐக்கியன் மாதிரி வாக்தேவதா நாங்கள் அனபக்யம், பேசவே தெரியாது. காவாதா புன்சொற்களை உடையவர்கள், நல்ல சப்தமா இருக்கு எங்கிட்ட அப்படி நைச்சியமா சாதிக்கிறார் மகாவித்வானான பக்தர். இருந்தாலும் நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணா அது உனக்கு சிறப்பு, உன்னுடைய பெருமை சொல்றதுனால அந்த வார்த்தைக்கு சிறப்பு உண்டு. நம்மால் வந்து கொண்டு அனுபவித்தாரு திருமாவளியில வளவழம் தவள ஆழம் மதுரை மாநகரம் தன்னுள் கவளமால் யானை கொன்ற கண்ணனை அரங்க மாலை தொண்டாய தொல்சீர் தொண்டடிப்படு சொல் இளைய புன் கவியே கவிதையே எழுந்தர். புன் கவிதை மட்டமான கவிதை இருந்து இருந்தாலும் பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம். குழந்தை நான் பாட்டு பாடுறேன் எழுதுறேன் அப்படின்றது அவர்த பதம் எழுதும். இலக்கணம் தெரியுமா, யாப்பு இலக்கணம் தெரியுமா, எதுகை தெரியுமா, மோனை தெரியுமா, அம்மா என்ன சொல்லுவா, குழந்தை நன்னா இருக்க அப்படின்னுவோம். அதே மாதிரி பெருமா என்னதான் புன் கவியிலேயும் கொண்டாடுவார், அதனால தோற்றம் பண்றேன். அப்படி எத்யாவது உள்ளர்த்தம் வாஸ்துவான அர்த்தம் என்னன்னா பெருமை, பிராட்டியுடைய பெருமாள் பெருமையில் அதிகம். அதை நான் எப்படி சொல்லுவேன் சொல்றாருடைய குணக்கடவுகள், கல்யாண குணக்கடவுகளை எப்படி சொல்ல முடியும்? வாசஸ்பதினாபி வாக்கியே தலைவனாக இருக்கக்கூடிய வாசஸ்பதி அல்லது பிருகஸ்பதியோ அல்லது வாட்டீசத்துல ஹைகிரியோ கூட சொல்ல முடியாது. அப்படிப்பட்டவனுடைய பெருமைகள் நான் எப்படி சொல்லுவேன்? அவர் சொன்ன மாதிரி இவரு சொல்ற குலத்தாரமான திருக்குமாரன் பட்டர் ராஞ்சோ விரிஞ்சாதையா ரொம்ப பழமையான ஒரு பெருமாள் தான். அத்திய பிரம்மனா ஆத்திய பிரம்மனா எத்தனை பிரம்மக்கள் தேசியன் தான் சொல்றார். பிரம்மா எப்படி சொல்றாரு இடத்துல ரகசியத்துல தேசியன் ஜெகத் வியாபாராதி விசேஷாதிகள் திருமூர்த்திகள் பிரதமாய். ஜெகத் வியாபாரம் என்ற பிரம்ம விஷ்ணு ருத்ராக்கள்ல முதல்ல விஷ்ணு பிரம்மா சொல்றதில்ல, வாக்கியத்தை சொல்றது பிரம்ம விஷ்ணு காட். அப்ப முதல்ல வேகம் இருக்கிறாரு பிரம்மா சொல்றமே, முதல்ல இருக்கக்கூடியவன் சர்வேஸ்வரனுக்கு அவசரபுத்தனாய், அதே மாதிரி பெருமாளுடைய புத்திரன் அவன் நாராயணனை நான்முகனை நாராயணன் படைத்தான். பெருமாளுடைய பிள்ளை பிரம்ம விஷ்ணு சிவன் சொல்லக்கூடிய முதல் இருக்கவன் சிஷ்யனாய் சிஷ்யனாவே இருக்கான். அறிவுறுத்தி கேட்கிறான், நான் என்ன பண்ண வேணும், அறிவு கொடுக்க வேணும் பெருமாளை பிரம்மன். சகல வேத பிரவர்த்தன அதிகதனாய் பெருமாள் கிருப பண்ணி வேதத்தை கொடுத்தார். எல்லா வேதத்தையும் நாலு முகத்தாவே சொல்லிட்டே இருக்கான், பிரவர்த்தனை வேற பண்றான். உத்தவர்களுக்கெல்லாம் உபய குருவாய் சிருஷ்டி பண்றதுக்கு ஞானமான அட்மினிஸ்ட்ரேஷன் அது பண்றதுக்கும் ஞானத்துக்கும் ரெண்டு விதமான குருவாய் இருக்கான் பெருமா உத்தாரிகளுக்கெல்லாம் சர்வ மரியாதான் பகவானாலே தத்த பகவான ஹிரண் நிகர்பன் பெருமாளுக்கு ஹிரண் நிகர்பன் பேர் தரம் வாங்கிட்டோம் ஒரு பெருமாளுடைய நாடுகள் பெரிய தலைமுறை அது இளைஞமான பல பலமான கோல்டன் எக் பெரிய முட்டை பிறந்தது அதனால அதுவே உண்டானவன் அப்பா உண்டாத்துக்கு எங்க இருந்தான் அந்த பொன்மயமான முட்டைகளை அதனால ஹிரண் நிகர்பன் பேரு ஹிரண் நிகர்பன் இவர் பேர் ரொம்ப வசித்தா சொன்னார் பரபர பங்கத்துல அவனாலே சொல்ல முடியாது சாட்சாத் சரஸ்வதி வல்லபன் வாகீசா வாக்க சரஸ்வதி சரஸ்வதிய வல்லபன் கணவன் சரஸ்வதி வித்யாதி தேவதை சொல்றோம் அவன் கணவன் பிரம்மா அவனாலே சொல்ல முடியாது அவன் பெருமை நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் நதே வர்ணயுதம் சக்தா குணானு ஜிக்வாபி வேததா வசீத தேவி பத்மாட்சி மா அஸ்வான் சக்ஷி கதாச்சன விஷ்ணுபுராண சொல்ற நதே வர்ணயுதம் சக்தா பிரம்மருத்தாரிகளை வர்ணிக்க முடியாது விஷ்ணுபுராண வச்சனம் ஜிக்வா அபிவேததா எத்தனை நாக்கு அவனுக்கு நாலு தலை எங்க பார்த்தாலும் நாலு முகம் நாலு நாக்கு அதனாலே பத்மாட்சி தாமரை கண்ணுடையவளே தாமரை கண்ணுடையவன் பகவான் தாமரை கண்ணுடைய பத்னி பத்மாட்சி எங்களை விடாதே விஷ்ணுபுராணம் அதனாலே வராக போதாக ருத்ரகீதையில சொல்றது சதுர்முகாஜுஹு யதி கோடி வக்த்ரோ பவேன்னரஹ க்வாபி விசுத்த சேதாஹ ததே குணானாம் அதேக்கம் அம்சம் வதே அறிணவா தேவ வரப்பசீத பெருமாளை பத்தி நானே பெருமாளுக்கு உண்டான அத்தனை குணங்களோ ஐஸ்வர்யங்களோ எல்லாம் பிரயாத்திக்கம் உண்டு பெருமாளை பத்தி சொல்ற போது ருத்ரன் சொல்றாங்க வராகபணத்துல சதுர்முகாஜுஹு ஒருத்தன் நிறைய ஆயுஷ் கொடுத்து எப்படி பரம்பு பிரம்மாவுடைய ஆயுஷ் கொடுத்தாலும் சரி ஏகப்பட்ட ஆயுஷ் அவருக்கு பிரம்மாவுடைய ஆயுஷ் கொடுத்து சோத்திரம் பண்ணு கொடுத்ததுக்கு ஆயுஷ் கொடுக்குறேன் கோடி வர்த்தகா கோடி கணக்குல உனக்கு நான் முகம் தரேன் அது நாக்கு சுமதி பிரம்மாவுடைய ஆயுஷ் கோடி முகங்கள் நல்ல புத்தி ஞானம் போடுறதுக்கு இவ்வளவு கொடுத்தாலும் பெருமாளே உன்னுடைய குணத்தை வர்ணிக்க முடியுமா வர்ணிக்க முடியாது சதே குணானாம் அயுதைகமம்சம் எப்படி வர்ணிக்க முடியாது இவ்வளவு கொடுத்தாலும் கோடி முகத்தாலும் சதுமுகி ஆயுஷ் கொடுத்தாலும் பத்தாயிரத்த ஒரு அம்சம் கூட மோசம் மோசம் பண்ணதா ஆக அதனால அனுப்பிய வேண்டும் வராகபுராண ஸ்லோகம் சர்வ பிதா மகாத்யைஹி அதை வந்து அனுபவிக்கிற மாதிரி சர்வ பிதா மகாத்யைஹி ருத்ரன் பிரம்மா ஸ்ரீ சிவ தனகாத்யைஹி பிரம்மா சிவன் தனகாதிகள் இவரை ஜாத்தும் அத்தியந்த தூரம்னர் அனுபவம் இவரா தியானம் பண்ண கூட போல ரொம்ப தூரத்தில் இருக்கணும் நெருங்க முடியாது அதனாலே இத்தியாதி பரிசாகு தீரியத்து குணான சக்தியாக வஸ்தம் சமயதி இருவு சர்வதேவைன்னு மகாபாரத கர்ண பருவத்தில் எடுக்கிறார் வைசாகி பத்தாயிரம் வருஷம் கொடுத்தாலும் உனி குணத்தை அனுபவிக்க முடியாது எத்தனை தேவையும் சேர்த்து சொல்லாமா அப்படியும் முடியாது சங்கீதத்து குணாஸ்கருவு விஷ்ணு தர்மம் சவுனு கருடுகிறது சங்கீதத்து குணாஸ்கருவு சர்வே மொழிகனை இருவி வஸ்தும் சக்தியாக விருத்தத்து ரத்த அத்தியேகவே உணகி யாரும் சொல்ல முடியாது ரிக்வேதமே செய்யும் நடே விஷ்ணோ ஜாய மானோ ந ஜாதோ தேவ மகிம்ன பரமந்த பாப அப்படி ரிக்வேதம் சொல்லுது பெருமாளுடைய குணத்தை சொல்லி முடிக்க முடியாது இது வரைக்கும் முடிஞ்சவன் யாரும் சொன்னதில்லை யாரு பெருமாக்கள்லாம் நட்டு அதனால இந்த பக்தர் சொல்ற தவ தேவி வாங்கி மனதையோகோ பாகா அனபேக்கியம் பதம் உன்னுடைய பெருமையை சொல்றதுக்கு பாகையே தெரியாத சொல்லவே தெரியாது உச்சரிக்க தெரியாத நான் எப்படி கவி குணங்களால வர்ணிப்பேன் வாக்கிய மனசிய அணையோகோ வாங் மனசாம் வாக் முதல்ல மனசு நினைக்கிறது எர்தி மனசான் ஜாகதி பேதம் சொல்றது அப்ப மனசார முதல்ல நினைப்பான் அதையே வாயால விவகரிப்பான் தத் வாஜாவதி அப்படி செயலை காட்டுவான் தத் கர்மனா கரோதி நம்ம உக்கிரத்தை அடுக்கிறது வேதம் அதனாலே காவாசகா வார்த்தையே தெரியாத அல்பஜனான எங்களால் என்னால் எப்படி சொல்ல முடியும் இருந்தாலும் பிரயத்தனப்படுறேன், சோத்திரம் பண்றதுக்கு பிரயத்தனப்படுறேன். நான் சொன்ன தப்பு தப்பா சொன்னா கூட பரவாயில்ல, யாரை பத்தி சொல்ல உனதான சோத்திரம் பண்றேன். நான் சோத்திரம் பண்ணதுனால எனக்கு வேணா அனுமதிக்கு சொல்லி அறிவு குறைந்தாக்கலாம், ஒரு குணம் சந்தோஷப்படுவேன். இப்ப சொல்லாம பாத்தியாரு மழை பெய்யறது, இறைவானத்துல மேல கூடல்ல கொட்டுறதுக்கு தரையில விழுது, தெருவில் விழுது. இந்த மழையிலேருந்து வேற தீர்த்த உபயோகிக்க கூடாதுன்னு சாஸ்திரம், அது ஆச்சரியம் பண்ணலாம கூடாது. பூமி மேல விழுந்து கணத்துலேருந்து எடுத்தாலும் அந்த ஜலம் என்ன பண்றது, அழுக்கு ஜலம் சேர்ந்து வரும், அப்புறம் ரோட்ல போகும், ரோட்ல இருக்கிற சேர்ந்து வரும் அழுக்கு ஜலம் மொத்தம். இதெல்லாம் சேர்ந்து போய் கங்கையில கலக்கிறது, கங்கை கண்டவனும் கங்கை சுத்தமான ஜலம். இந்த அழுக்கெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாது, கங்கை கண்டவனும் இந்த அழுக்கு ஜலம் தெரியுதா, கங்கை தான் தெரியும். அதே மாதிரி அல்ப ஜானம் உள்ள நான் சோத்திரம் பண்ணாலும் அதெல்லாம் உன்னுடைய குணத்தாரே சரியாயிடும், வசந்ததாயிடும். மறு நமபி பாஷிதம் மம கிஞ்சர சத்ய தவ கீர்த்தி ஜோஸ்னாபரேன் லக்னம் லபிதாம். அச்சு சதகத்துல இதே மாதிரி தேசியம் இருக்கிறார். மலிதமபிபாஷிதம் மம ரொம்ப மட்டமான பேச்சு, நான் சோத்திரம் பண்றேன் தேவநாயகனை, மம திங்கர சத்திய அறிவருக்கு மையனை நாம சோத்திரம் பண்றேன். அதனாலே உடைய கீர்த்தி குறையுமா, குறையாது. உடைய கீர்த்தி பல பல பலன ஜொலிக்கக்கூடிய ஜொலிக்கக்கூடிய சந்திரன் மாதிரி, அதனாலே அந்த சந்திர ஒளியில அழுக்கான வாசையம் இருக்காயிடுவான் ஆகாது, அதுவும் சுத்தமாயிடும். அதான் இப்பதான் ரத்தியாகவிதம் தெருவில் ஓடுற ஜலம் கங்கையில் சேர்ந்த உடனே அங்க போய் தெரு ஓடுற ஜலம் இந்த தெருவில் ஓடுற ஜலம் நான் சொல்றேன், அது கங்கையா ஜலம் பேரு வந்துடுது, மகிமை வந்துடுது. அது மாதிரி உன்னுடைய குணத்தை சொல்ல உடனே என் பாபங்கள்லாம் போயிடும். தண்ணி கங்கையில் கலந்த உடனே அது மகிமை, அது மாதிரி இவன் சோத்திரம் ஒண்ணு சொன்ன உடனே உன்னுடைய மகிமை உண்டாயிடும். சோத்திரம் சொல்றேன், தவ வைபவம் சதுசித ஸ்தோத்ராய தூரே ஸ்பிருஹோ தோற்றும் தே வயம் பிராஞ்சோ விரிஞ்சாதயம் தவ தேவி வாங் மனசையோ பாஷா அனபக்யம் பதம் காவாச்சப்பயதாமகே கவயுதும் சொத்தி பிரசத்தலே கிராம். சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த இதெல்லாம் சொன்னார், எத்தனை பேர் சொன்னாலும் கொஞ்சம் பெருமை பறிக்க முடியாது. அது மாதிரி அனுபவிக்கிறார், ஈசன் வானவர்க்கென்பான் தேசமோ திருவேங்கடத்தானுக்கு நீசனே நெறிகொன்றுமிலேன் என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடச் சோதிக்கே நாராயண பரவஜோதிஹி மகாஜோதிசவன் நாராயணன். அவன் தேவதைகளுக்கு நித்திய சூழி, ஈசன் தேவதைகளுக்கு வானவர்க்கு திவ்ய சூழிகளுக்கு வேணும், அந்த விஸ்வக்ஷேமர்களும் தேவை சாச்சிருக்கான், கைங்கர் வந்து காத்திருந்துருக்கான், அவன் விடவே மாட்டா கொஞ்சம் தூரம். அப்ப யாருக்கு ஈசன், நித்திய சூழலுக்கு ஈஸ்வரன் ஆச்சு, நமக்கு எங்க வரப்போறான் அப்படி சொன்னா உனக்கு என்ன பெருமை திருவேங்கடத்தானே. நித்திய சூழலுக்கு மட்டும்தான் நாயகன்னா உனக்கு பெருமை கிடையாது, நீ சொன்னா எனக்கு நீ நாயகன்னு உனக்கு பெருமை ஏறும். தேசமோ திருவேங்கடத்தானுக்கு நீஜனே என்ன ஒன்றுமில்லேன், உனக்கு தியானம் பண்ண முடியுமா என்னால கனகராஜி போல முடியாது. பரிபூர்ணத்தை உண்டா நிறைய ஒன்றுமில்லேன் இருந்தாலும் நீ ஓடி வரேன், நித்திய சூழலுக்காக எங்ககிட்டதான் எங்கிட்டதான் நீ பாசம் வச்சிருக்க, என் கண் பாத உங்கள்த்த பரஞ்சுட ஜோதிக்கே. அதனால வாக்கிற்க நான் சோத்திரம் பண்றேன், அந்த வாக்கிற்க எல்லாராலும் பேச முடியும், அது பகவத் கிருபை இருந்தால் அதிகமாக ஒரு மாதிரி இல்லை எங்களுக்கு. தேவியம் வாசமதனந்த தேவாகம் வாக்கு சூத்திரம் இருக்கு, அதெல்லாம் பிராட்டி பிள்ளை சொல்லிட்டு வாக்கு சூத்திரம் பிரம்ம சூத்திரம் எத்தனையோ சூத்திரங்கள் வருது, அதெல்லாம் பெரியா பிராட்டியை பற்றி தான் சொல்லிட்டு அப்படின்றதும் தேசியத்திரி அஞ்சான தேவதையே பெருமாள். அது அங்கங்கள் நியாசம்லாம் நிறைய அங்கங்கள் உண்டு. அந்த காயத்ரி மந்திரம் சாவித்ரி மந்திரம் சொல்லுவாங்க, சூரியன் சம்பந்தமான மந்திரம் அது. அது ஒரு பொன்னாட்டி படத்தை போட்டு எல்லாம் காயத்ரியும் படம் மாற்றியிருந்துப்பான். அந்த பொன்னாட்டி படம் எதுக்குன்னா காயத்ரி சந்தஸ், ஒவ்வொரு சந்தஸ்க்கும் ஒரு ரூபங்கள் உண்டு. முக்தா வித்யமஹேமநீலதவளச்சாயி முகை தீக்ஷணைஹி யுக்தானந்துகலானபத்தபகுடாம் தத்துவ அர்த்தவர்ணாத்மிகம் காயத்ரீம் வரதவை அங்குஷகதாஹ சுப்ரங்கபாரங்குளம் சங்கம் சக்கரம் அதாரவிந்த யுகலம் அஸ்தைஹி ஒரு அந்தியும் பஜேன். அந்த சந்தது ஒரு தேவதையா பண்றமே, அந்த சந்தது எல்லா தேவதைகளுடைய ஆயுதமும் வச்சிருந்தது. அது சந்தது பெண்பாலானால் தேவதையா ரோபகம் பண்றது. எல்லாம் புத்தா வித்ரம் இத்தனை கலர் பாவர்கள், வெள்ளை பொன் கலர், பவளம், நீலம், இப்படி முகங்களாலே மூன்று கண் நிசம்மனுக்கு, அதே மாதிரி ருத்ரனுக்கு, எல்லா தேவதையும் சம்பந்தப்பட்டது. ஏன்னா இதெல்லாம் லக்ஷ்மி தேவதி அம்சம் அவோ அப்படின்னு காமிச்சுக்க தேசிய எடுத்துக்க இடத்துல ஏதோ வேற தேவதை மாதிரி என்னச்சுன்னு சொல்றா, அது இல்லை. அது பெருமாள் லக்ஷ்மியுடைய அம்சமான ஒரு காயத்ரி சந்திரஸ் தேவருடைய படம் அது புத்தா வித்ரம. இந்த படமாச்சு இப்படி ஔசுக்கியபூர்வம் அபராத மகா அபராதான் தேசியம் சொல்றார். ஔசுக்கியபூர்வம் அபராதங்களானே பொறுக்க வேண்டும். ஏ தாயாரே, தம அதிருப்தானே மே மனஸ்தாம் தாமி. கொஞ்சம் கூட உன்னை சோதிக்கவே முடியாது. தாமியோ வசகிரீஷே, நிறைய பாபம் பண்றேன், நீ அதெல்லாம் அடக்கிற, பாபம் எல்லாம் அடக்கிற சொல்ற. அப்படிப்பட்ட இந்த ஸ்தோத்திரத்துக்கு அடுத்தது பதினஞ்சு ஆறாவது ஸ்லோகம். அவர் மகிமை இன்னும் எடுத்து அனுபவிக்கிறார் பட்டர். ஸ்தோத்தாரம் தம் உஷந்தி தேவி கவயோயோ விஸ்தே குணானு ஸ்தோத்தவிய ததஸ்தமே ஸ்துதிதுராம் மையேவ விஷ்க அம்மதி யஸ்மாது அஸ்மத் அமர்ஷணீய பணிதி ஸ்ரீகாரே குணாஹாம் சாந்தி ஔதாரிய தயாதயோ பகவதி ஸ்வாம் ஸ்வஸ்திவீரன் பிரதாம் பகவதீரன். பகவானுக்கு வந்த சாட்குண்யெல்லாம் பிராட்டிக்கு உண்டு வந்து, ஏன்னா பகவான் பகவான் சாட்குண்ய பரிபூர்ணன். பகவானுடைய பத்திரி பகவதி தாயார் அர்த்தம். மலையாளம் தாயார்னு சொல்ல மாட்டா, பகவதினு சொல்லுவார். சாட்குண்ய பரிபூர்ணையான பெருமாளுடைய பத்தி பகவதி கூப்பிடுறார். பகவதி எம்பெருமான் லோகத்தெல்லாம் படைக்கிறான், அப்ப நீ கூட இருக்க. அதனாலே ஒருத்தரை பத்தி போடுகிறான்னா அவன் குணத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். உள்ளபடி சொல்றவன்னா அந்த ஒரு கவி துதிப்பவன். குணானு விஸ்வநீதே தமே எவ ஸ்தோத்தாரம், அவன் தான் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய கவி அப்படி சொல்றான் எல்லாரும். அதனால உன்னை பத்தி நான் சொல்றேன், நான் வந்து பெரிய கவி ஆயிடுவேன். இருந்தாலும் எங்க முடியுது, உன்னை தோற்றம் மட்டும் முடியுது. உனக்கு என்ன பொறுமையும் இருக்கு, வள்ளல் தன்மை இருக்கு, நான் போயிட்டு போடுவேன், அருள் இருக்கு, வாக்சல்யம் குணம் இருக்கு, இதெல்லாம் பொறுத்துக்கொள்ள முடியாதபடி இருக்க என்னுடைய கருத்துக்கள் சொற்கள் அதெல்லாம் உன்னுடைய குணங்களாலே அது சரியா வரும், ஏற்ற முடியும். அதனால நான் சொல்றேன், நான் இன் கவி பாடினாலும் அது சுத்தமாக ஆகிடும். உன்னுடைய கருணை வாசலும் வித்தினாரே, இலக்கணப்படி தெரியாது. புன் கவிதை எங்க சொன்னேன், அதுவும் அவனது என்னுடைய தப்பு பண்ணா கூட அதோட பெருமாளை கிருபைதானே பண்ணிட்டு போவேன். அதை என்னாலே உங்ககிட்ட ஔதாரியம் வள்ளல் நிறைய வாடி வழங்க உடனே இருக்கே, நன்னா எனக்கு நன்னா போயிடுவேன், நன்னாதான் கவி பண்ணுவேன். அது என்ன காரணம், என் கவி இல்லை, உன்னுடைய ஔதாரியம். நீ ஜனேன் நிறைவொன்றுமில்லே, எங்கன் பாசம் வைத்த வரஞ்சுடர் சோதிக்கே அனுபவிச்சோம். அத்தியந்த நீசன் அப்படிப்பட்ட சத்விஷயத்தை உனக்கு ஈடுபாடு வந்தது எனக்கு, ஆனால் நீ ஏற்றுப்பேன். ஏன்னா வாத்சல்யம் குணம் இருக்கு உங்ககிட்ட. கல்யாண குணங்களை வெளியிட ஒரு ஸ்துதி காசமாச்சு, அது கிட்ட பெரும் பாரம் என்கிட்ட வந்துருக்கு. அப்ப தோதா, தோதாரம் யாரு, புகழ்வதற்கு அருகதை உள்ளவர் தோதா. ஸ்துதி தோதா நடப்பிரியான சகசநாமம். யார் ஸ்தோதா, பகவான் தான் ஸ்தோதான்னு. இங்க ஸ்தோதா பிராட்டி. அதனால ஸ்தோதாரம் அவளை பத்தி கவி பாடுவாதான் ஸ்தோதாரஹான் பேர். கவ்யா சவப்பிரியா ஸ்தோத்திரம் ஸ்துதி வைஷ்யா. கவ்யா ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய விஷ்ணு ஒருவன் தான், பத்னி சேர்த்துதான், இதர தேவதை இல்லை. சவப்பிரியா ஸ்தோத்திரம் பண்ண ரொம்ப இஷ்டம் அவனுக்கு, சவப்பிரியா ரொம்ப இஷ்டம். ஸ்தோத்திரம் அவனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரத்திலே அவன் இருக்கான். சின்ன வயசு துருவன் காட்டுக்கு போய் தவம் பண்ணான், பிரத்யேகமான பகவான் சங்கார கர்ணத்தை தடவினான்னு பாகவதாதி புராணங்கள். உடனே பாட ஆரம்பிச்சுருவான பெருமாளை பத்தி. அந்த எப்படி பாடணும், அவனுக்கு என்ன ஞானம் இருக்கு அந்த வயசுல, ஸ்தோத்திரமே வந்தான். ஸ்தோத்திரத்தை வந்து புரிஞ்சுதான் அவன் பகவான் ஸ்தோத்திரம் ஸ்துதி. அந்த அவனை பத்தி பாடுற ஸ்தோத்திரங்கள்லாம் அவன் தான் ஸ்தோதா, பாடப்படுபவன். ரணப்பிரியா, ரணம்னா உறக்க பாடுறது, இனிமையா பாடுறது, அப்படி குரலால பாடுறது, இதெல்லாம் ரொம்ப பிரியம் வந்து. அப்படிப்பட்ட தோற்றம் சந்தியாக சொன்னோம். சொல்லில் படைக்க படைக்க வந்து போன்று நான் தேவனுக்கு சொன்னமே, அனுகிரகம், வாக்தேவ அனுகிரகம், லக்ஷ்மி ஹேகல அனுகிரகம், சாஹிஸ்ரீ ரவதா சதாம். அதனாலே பிரம்மாவை படைத்தான், வேதங்களை கொடுத்தான் பகவான், தான் நேர அந்தரியாமே ஆவிசியம் பண்ணான். சொல்லா சொல்லி நாள் படைக்க வேதனா கொடுத்துட்டேன், கிருத்தி பண்ணுதான், வாக்கியம் கொடுத்துட்டான். சொல்லி நாள் படைக்க படைக்க வந்து தோன்றினான், அதனால் சித்தி பண்றதுக்கு பிரம்மா வந்தான். அப்ப ஆஸ்துமா சித்தி பண்றவன் பகவான் வந்தான். அகில புவன பங்கத்தேம பங்காதி லீலே, சொல்லி நாள் சுருங்கனின் குணங்கள் சொல்ல வல்லரே திருச்செந்த வருத்தத்துல அறிவா சொல்ற. சொல்லி நாள் சுருங்க பிரம்மாவுக்கு சொல்லி வேதங்களை கொடுத்துட்டானே, அவனால உன்னை சோத்திரம் பண்ண முடியுமா? குணங்களை முடியாது, நின் குணங்கள் சொல்ல வல்லரே முடியாது. நான்முகன் சொல்ற, அவரே நெறிவார் அனைத்துலக ஒன்று விழுந்த பேராளியாம் தன் பெருமையை. யார் உன்னுடைய பெருமையை அழைக்க முடியும்? பெருமாளே எல்லா லோகத்திலையும் பழைய காலத்திலே உண்டு, வயிற்றுல முழுங்கினான். சிருஷ்டி காலத்திலே அவ்வளவையும் வெளியே விட்டான், உமிழ்ந்த பேராளியாம். ஆழியான சமுதிரத்துல உள்ளவன் அர்த்தம், பெரிய சமுத்திரம் பழைய காலத்துல, அல்லது பெரிய சக்கரத்தை வச்சிருக்கவன், ரெண்டு அர்த்தம். பேராழியான் அவன் பெருமையை சொல்ல முடிகிறவன் ஆழ்வார். மறைநான்கம் முன்னே ஒழித்த முனிவன், முதல்ல வேதத்தை பெருமா சொன்னா சனகாதிகளாம் உபதேசம் பண்ண அவளாதான் முடியுமா? முடியாது. அதனாலே ஒற்றை விடையனும் நான்முகனும் உன்னை அறியா பெருவையோனே, மற்றவர்களெல்லாம் நீயேயாகி மூன்று எத்தாய முதல்வனேயே. பெரியாரா சொல்றார், யார் உன் பெருமை சொல்ல முடியும்? லட்சுமிநாதனே, சொர்க்கம் உன் பெருமை சொல்ல முடியுமா? ஒற்றை விடையனும் ஒரு ரிஷபன், ஒரே ரிஷபத்துல வருவான் சொர்க்கன். நான்முகனும் நாலு முகம் வேறவனுக்கு பிரம்மாவுக்கு, உன் பெருமை உன்னேரியா பெருமையோனே. நீ எவ்வளவு பெருமை படிச்சவனா ஒன்னும் தெரியாது யாருக்கும், தெரியா யாருன்னு தெரியாது. இந்த பெருமை உள்ளவர் யாராலையும் சொல்ல முடியாது. அதனால ஒரே வேதம் சொல்ல முடியாது, வேதம் சொல்லிட்டு ஓம்னு சொல்லிட்டு பிரணவம், அதுலயே மூணு வீடு இருக்கு. மூன்று தாய முதல்வனையே யாரும் சொல்ல முடியாதுன்னு அது வந்து அனுக்கிறார். அதனாலே பாடம் ஆரம்பிக்கிறேன், பாடம் ஆரம்பிச்சு பாபத்தை நான் போக்குவேன். அப்ராபராதினி ஜனேபி அபிரக்ஷணார்த்தம் சங்கேஸ்வரத்து ரமயா விநிவேத்தியமானே அண்டினவாழ்ந்த பாபத்தை கேசவன்ற பகவான் அழித்து விடுகிறான். அகிஞ்சனானு என்ன வகிட சக்தி கிடையாது, அகிஞ்சனான் தான் கமலா கடாட்சேது. அதனால கமலாக பிராட்டி கடாட்சம் பண்றான், பாபங்கள்லாம் போயிருது. சமாதேவியால பெருமாள் அவனே கடாட்ச பாபத்தை தொலைச்சுடுறான், அழைச்சிட்டார அவன் கடைக்கன் பாடவே போறோம். போலாவரி கமலா பிராட்டி இருக்காள, அவன் சிவராசி பண்றா, பெருமாளே உன் பாபத்தை தொலைக்கிறான். பிராட்டி வந்து உன் பாபத்தை ஓய்ச்சி பண்ண மாட்டா, யாராவது தவறு இப்படிதான் சொல்றான். இன்னொரு பிராட்டி இருக்கா பூமி தேவி, அவன் இப்படிதான் சொல்றாளா? கண்டுக்கவே மாட்டான், பாபமே கிடையாதுன்னு நினைச்சுக்கிறான். யார் வசித்தி? பூமாதி ரெண்டு பக்கம் ஸ்ரீபூவன் கேட்டு பெருமாள் கேட்டிருக்கான். ரெண்டு பேர் லேட்டா என்ன ஆறு கதி கோதாஸ்தில தேசியம் சொல்றாபராதி அபிரக்ஷணார்த்தம் சங்கேஸ்வர சிறமையா விநிவேத்தியமானே பாசேயிருத்தனம் பரிவர்த்தம் சாது அத்ராபராதி ஈரக்கை பாபம் பண்ணிட்டே இருக்கான். பெருமாள் போய் வெறுவருக்காக பார்த்தா கோபம் வராத பெருமாளுக்கு, நேர சன்னதிக்கு போறான், வாபஸ் பாடுறவன் போறான். பெருமாள் பார்க்க அவனை பார்க்கக்கூடாது. மூஞ்சிய இந்த பக்கம் பிராட்டி இருக்காள் லட்சுமி தேவி, தங்கேஸ்வரமையா விநிவேத்தியமானே. அவன் என்ன சொல்ற இந்த பக்கம் திரும்பி உன்னே அவெல்லாம் மோசிக்காதே காப்போம், அதான் தப்பு பண்ணல. அதனால அப்படிப்பட்ட பாதிரி காப்பாத்து வேணும்னு சிபாரிசு பண்ற விராட்சி, நீ கடையில போ இந்த பக்கம் பூமாதேவி பார்க்க, எந்த பக்கம் திருப்பி மூஞ்சிய. அப்ப அங்க பூமாதேவி என்ன சொல்றான், அவனுக்கு ஏத்திருந்தான் அப்படின்றான். சரி இப்படி திருப்பினா ஸ்ரீதேவி, இப்படி திருப்பினா பூதேவி, அதனால இந்த பக்கம் திரும்ப மாட்டேன், அந்த பக்கம் திரும்ப மாட்டேன். பகவான் நேர பார்த்துதான் அங்க இருக்கான் பாப்பி, அவன் கட்டாட்சம் உழுந்து போதும். அதனால இப்படி ஸ்ரீதேவி பூதேவி பக்கத்துல இல்லைன்னா மூஞ்சி நேரம் இருக்காது, இப்படியாவது தெரியும் இருக்கும், அப்படியாவது தெரியும் இருக்கும். அது அழகா சாதிகிற கோதாசிரி. அதனால அடுத்த ஸ்தோத்திரம் கோதாரம் கோதாரம் ஸ்ரீதேவி. அதனால நான் ஒண்ணு கோத்தரம் ஆரம்பிக்கிறேன். இது எப்படி எப்படி பொருந்தும், ஆதரேண யதாஸ்தவதி தனவந்தம் யதாசன ஏவன் சேதி விஸ்வகத்தாரம் கோணமுச்சேத பந்தனாசன் திருப்பதி ஸ்மதியில சொல்ற ஆதரேன. ஒரு பணக்காரங்கிட்ட ஒரு கவி போறான், அப்ப யதாஸ்தவதி தனவந்தன் யதாசன, தனம் இல்லாதவன் தனம் உள்ளவன்கிட்ட போறான். அவங்க பத்தி சோத்திரம் இல்லாதவன் அப்படி இப்படி இல்லாதவன் ஏழு பண்ணவன பணம் கிடைக்குது இவருக்கு. ஒன்றுமில்லாத இந்த தண்டத்தையே இவங்கிட்டே போய் புகழ்ந்தா பணம் வருது, பெருமாளை புகழ்ந்தா ஏன் மோட்சம் வராதவனுக்கு அப்படின்னு கேக்குறாரு. அதனால அதுவத்து உணர்ப்பு என்னாவது திருவாமையில சொல்ற, என்னாவது எத்தனை நாளைக்கு போதும் புறவீர்கான் அண்ணாமணிகளை பாடி படைக்கும் பெரும் பொருள், நின்னார் மணிமுடி விண்ணவர் வாதியை பாடினால் தன்னாகவே கொண்டு ஜன்மம் செய்யாமையும் கொள்ளுமே. அசத்துக்கிறார் ஒண்ணுமில்லாத தனத்தில் போகும் புலவர்களே பாருங்களே, தனம் உள்ளவங்கிட்ட போறங்கோ, எத்தனை நாளைக்கு போறணும், 2000 போது பொண்ணு கொடுக்கறான், எத்தனை நாளைக்கு போறது கேக்குற. போதும் புலவீர்கள் அண்ணா மனிதரை பாடி படைக்கும் பெரும் பொருள், எத்தனை போதும் பெருமாளை பற்றி என்ன, மின்னார் மணிமுடி பலபரக்கும் திருவபிஷேகம் கீழிட்டு உள்ளவன், மின்னார் மணிமுடி விண்ணவர்களாதை நித்தியசூரிய நாயக்கண்ணவன், அவன் அவருக்கு எல்லாமே தலைவன். அவனை பாடினான் என்ன ஆகும் தெரியாது உங்களுக்கு, அவனை போய் தண்டகால பாடல்களை இவனை பாடுவோம், தன்னாகவே கொண்டு ஜன்மம் செய்யாமையும் கொள்ளுமே. ஆகா நம்மளை பாடினானே, இவனுக்கு இன்னொரு ஜனம் தரக்கூடாது, பகவான் ரொம்ப ஏற்குவான். அதே மாதிரிதான் பிராட்டியும் செய்வான், பிராட்டியை துதிப்பினாலே திகிட போனார். மேதா சூக்தம், இந்த மேதா சூக்தம் வாக்கு சூக்தம் புதிவி சூக்தம் வாகம்மணி சூக்தம் அதிதி சூக்தம் சர்தா சூக்தம், இதெல்லாம் பிராட்டி பத்தி தான் சொல்றது, அந்த தேவதையை அனுப்பிக்க வேண்டாம். மேதா சூக்தம் மேதத்து மேதையை குறிக்கக்கூடிய அறிவை குறிக்கக்கூடிய சூக்தம் அது, மேதையாரு அவதான் சொதா சுவாகா மேதா எல்லாம் பிராட்டி தான். ஒரு ஸ்தோத்திரம் பண்ண ரிஷி ஆயிடுவான். ரிஷினா என்ன, ரிஷி மந்திர திரஷ்டாரஹா, மந்திரத்தை நேர பார்க்கவா ரிஷி. அதனால ரிஷி சேர்ந்த சொல்றோம் மந்திரத்துக்கும், ரிஷியில மந்திரத்தை பார்த்து இழுத்தா நமக்கு எல்லாம் கொடுக்கிறார். அப்ப ரிஷி ஆயிடலாம். துஷமானா துருக்தான் ஒன்னு ஸ்தோத்திரம் பண்ண உண்மையான கவிகள் அற்ப சொற்கள் ஒரு கிருபையினாலே நல்ல சொற்களாலே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஏ மேதாதேவி சந்தியாகாலங்களில் காயத்ரி தியானத்தை அனுபவிச்சோம், எல்லாம் பிராட்டியுடைய அம்சம்தான், எல்லாம் பிராட்டி. அவனை ஸ்தோத்திரம் பண்றோம், அவனைதான் ஸ்தோத்திரம் பண்ணும். வேதமே சொல்லிட்டு விஷ்ண வேததாசதி யோ ஜாதமஸ்தம ஸதோ மஹிப்ரவாத் பைசா இருந்தாலும் புதுசு புதுசா வரவன் புராணன். வேதத்தை எனவே ராமகிருஷ்ணா தேவதார்கள் எடுக்கிறேன். சுமஜானியே உன்னுடைய பிராட்டி பத்தி யார் தெரியுமா, நல்லவன், சிராட்டி லக்ஷ்மி பசுவான் விஷ்ணவை எஜதா சதி கிருபியோடு மூடியே இருக்க அதனாலே நான் அவதாரங்களாலே எங்களை கிருபை பண்ணுகிறாய். ஸ்தோத்திரத்தை கேட்க சேதிஷ்டவோபிஹி ஸ்தோத்திரம் பண்றார கண்ணால கேட்க காதால கேட்கிறார். அவர்தான் ஸ்தோத்திரம் பண்றவர், உன்னை ஸ்தோத்திரம் பண்றவர் தான் ஸ்தோதாக்கள். தமுஸ்தோதாரகம் பூர்வையா விதகிருதஸ்யா ஏற்கனவே பூர்வாச்சாரியார் பண்ண வாக்குகள், வேதகன வாக்குகள், பழைய வாக்குகளாலே உன்னை ஸ்தோத்திரம் பண்றார். நீ அந்தரியானிருந்து எல்லாம் அனுகிரகம் பண்ற கர்ப்பகம் அபிஷா விவர்த்தன அவஸ்தானம் நாமவர்த்தன அவனை அழி அசத்தர்கள் நாங்கள்லாம் நாம சித் விவர்த்தனை அவனுடைய திருநாமங்களை சொல்லு. ஒரு அனுகிரகத்தே ரொம்ப விசேஷம், அனுகிரக புத்தி மிகத்தே விஷ்ணோசு மதிம்பஜாமே ஒரு அனுகிரக புத்தியை நாங்கள் சேவிக்கிறோம். பகவத ஸ்வராயின மகான் விஜயந்தவரனுடைய வேகத்தை கொண்டாடினார் பட்டர். நமஸ்தே ருத்ர மன்னியவேன் வேதம் ருத்ரனுடைய கோபத்தை கொண்டாடித்து இங்க வேதம் சொல்றது ஒரு திருநாமங்களை சொல்றோம், நீ அனுகிரகிச்சிற உடனே உன் அனுகிரக பத்தி என்ன சொல்லுவோம் அப்படிப்பட்ட சுமத்தின் பஜாமகி. அதனால மூணு விதமா மூணு விதம் இருந்தா நரகம் போக மாட்டான். திரிவிதம் நரக எய்தது துவாரம் நாசனம் ஆத்மனஹ காம குரோதம் ததா லோபஹா. காமஹா குரோதம் லோபம் இது மூணு தான் நரகம் போறவை, அதை மீறிட்டானா பகவான் நன்னா ஸ்தோத்திரம் பண்ணலாம். அடுத்தது நான் சொல்றேன், யோ விஸ்திருணியதே குணாமி உங்களுடைய கிருபை நிறைய வந்துட்டுனாக்க அந்த சோதம் பண்றவன் நன்றாக விளங்கும் மாதிரி பண்றான், விஸ்தாரமா பண்றான். சோத்திரம் சஸ்திரம் இதெல்லாம் ரிக்வேதத்திலேயே கவனமா பாடுற போது சோத்திரம் சஸ்திரம் எல்லாம் சொல்லுவா. யாகத்துல வேதத்துடைய விதைகள் விதி பல விதங்கள் ஈட்டு சமமாச்சான், அந்த கீதமா பாடுற போது சமமாச்சு. இப்படி விஸ்து நீட்டே சொன்னார், தூரம் இருக்க இருந்தாலும் சோத்திரம் பண்றேன், நீ கிருபை பண்ணணும். மையேவ எங்கிட்டே நீ கிருபை பண்ணணும், ஏன்னா உங்குடத்தையே நான் சொல்லுகிறேன். செத்தவங்கன் செந்தாமரை சொல்றேன் நான், மையேவ கடையிலும் கடையன் நான் ரொம்ப அற்பமானவன் அஸ்வரமரிசிரி என்னுடைய சோத்திரம் இருக்க ரொம்ப மட்டமானது சோத்திரம். நான் எப்படி சோத்திரம் பண்ண முடியும், எங்க இன்பமான வாக்கு நீ கொடுத்தாலே வரும். சில வார்த்தை சில துறையினர் எப்ப முடிப்பான்னு நினைப்பான், அப்படி வாக்கு சில பேர் சாரமே இருக்காது. சில சொல்லாத ஏண்டா நிறுத்தலான்னு தோணும், அப்படி அழகா சொல்லுவார் பகவானுக்கு. அப்ப கல்பாக பதன்யாசே ஜனநீராங்கே தவா சந்தேகே பகுலாலாமா கவையோ பாலகாயு. நிறைய பேசுறார் சில பேர், கவி நினைச்சுக்கிறான் குழந்தை பேசுற பேச்சுமா தான் இருக்கும். அதுக்கு பெருமாள் ஒதுக்கிற மாட்டார், நல்ல பெருமாள் சோத்த சோத்திரமானது. எப்படி தாயார் தன் குழந்தை பேசத்தை அனுபவிக்கிறாளோ, தாத்தா காக்கான்னு கூப்பிடுறது செவிடு அந்த தாத்தாவுக்கு, என்ன தாத்தா கூப்பிடுறதுன்னு அவன் நினைச்சுக்கிறான். இவருக்கு சிவன் சொன்னது காக்கா, அவன் கேட்கறது தாத்தா. அதே பகவானுக்கு நன்றாக ஏற்றுக்கொள்ளுவன் வடலை குட்டினாலும் பகவான் சுவீகரிக்கிறார், பிராட்டி சுவீகரிக்கிறார். ஏன் சீகாரத்தா, ஏன் சீகாரம் ஏற்றுக்கொண்டாய். சாந்தி ஔதாரிய தயாதயா உங்ககிட்ட சாந்தி இருக்கு, பொறுமை இருக்கு. க்ஷமாசோடசின்னு சொல்ல பட்டருடைய சகோதரர் வேதவியாச பட்டர் க்ஷமாசோடசின் கிரந்தம் 14 பிராட்டியுடைய க்ஷமையை பத்தி பெருமாளுடைய பொறுமையை பத்தி அறிவிக்கிறார். பிழை செய்யாதவையார் பெருமாண்டு அவதாரப்படாதவையார் பாகவதம் மகாபாரதங்கள்ல பெருமாண்டி அவதாரப்பட்டு தீங்கு பண்ணுவாரெல்லாம் இருக்கா, அதெல்லாம் பொறுத்துக்கவையாரு பகவான் தானே ஆகினாரே. பெரிய பிராட்டி சொல்லுங்க, வேறி மாறாத பூமியில் இருப்பாள் வினைகளுக்குமே அப்படியே நித்திய வாசனை பத்ம வாசனை வாசன கமகமானது அதை உண்டானவள் யாரு, பத்மா லக்ஷ்மி. அவதான் முதல்ல பெருமாளுக்குமே நம்ம வினையை தீர்க்கார். அப்ப நம்ம பெருமாள் கிட்ட போறோம், பெருமாள் பக்கத்தே இருக்கார். சிவாசி கழிசு கழிசு கழிச்சு கருதி கொடுக்கிறான, சிவாசினா என்ன, ஆச்சாரிய சொன்னார் ஸ்ரீபாஸ்வரனவர் சிவாசி வந்திருக்கான் பக்கத்துல, பக்கத்துல பாசம்னா பக்கம், பிராட்டி பக்கத்துல இருந்தாரே ஸ்ரீபாசம் சிவாசி. அதனாலே வேறி மாறாத பூமை எதிர்ப்பார் வினை சீர்க்கமே சொன்னார். பூமி பிராட்டிக்கு க்ஷமானே பேரு, பிழை செய்தவனை மன்னிக்கணும் அது பிராட்டி பெருமானம் பண்றா. பிழை செய்தவனையும் கவனிக்க பழியே செய்யாதவன் செய்யறான் பூமாதேவி. அந்த பூமாதேவி அம்சம் தான் பிராட்டிக்கெல்லாம் உண்டு க்ஷமை. அதனாலே கலிக்ஷோபிம் மீலது கிருதிகருடான் கூலன் கசதவைஹி அனுச்சேதீஹி ஜேதி அவடத வைஷம் மிரகிதீஹி பிரவாகிஸ்தே தத்மாசயதே வலிகுமே விகல்யந்தே அனல்பாக விஷசிகரினா நிர்ஜரகணாக. உங்களுடைய குணங்கள் இருக்க திருமலையிலே நிறைய நீர்வீழ்ச்சிகள், உங்களுடைய குணங்களும் அதே மாதிரி எப்படி இந்த நீர்வீழ்ச்சி போய் எல்லாம் அடிச்சுட்டு போயிடுமோ, உங்களுடைய செல்லாமல்னாலே என்னுடைய பாபங்களை ஏ தயாதேவதியே உங்களுடைய புருஷனாக சீனிவாசனுடைய கிருபையினாலே பாபங்கள்லாம் போயிடும். அந்த பிரவாகங்கள் அப்படி விஷகிரிபதை ஹீஹித்யா விஸ்வாவதார சகாயினி கொடியேக ஒவ்வொரு அவதாரத்தையும் இந்த பிராட்டி பெருமாள் ஏ தயே சீனிவாசன தயே பிராட்டியே நடத்தும். கஷமாதிரிசே பெருமாளோடு இருக்கால் கஷமையே அந்த குணத்தை முக்கியமாக இருந்து நீ பக்கத்தில் இருக்கு. பிராட்டியும் கூட இருக்கா, பிராட்டி குணமும் வணக்கம் இருக்கு. புவன ஜனனி பும்சாம் போகா போவத்ய விசாரணி, பாபம் இருந்தால் எப்படி மோட்சம் போக முடியும்? தயாதேவியை பார்த்து சொல்றான், தயாதேவி ஒரு பத்னியாக வர்ணிக்கிறார் தேசிகன். இப்ப ஜனங்களுடைய எல்லாத்தையும் போகங்கள், இங்க இருக்கிற ஐஸ்வர்யங்கள் கைவெளி எல்லாம் சரியே மோட்சம் தரக்கூடியவர் தான் நீ. ஏன்னா பிராட்டிக்கு மோட்சம் தரக்கூடிய அம்சம் ஒன்று ஐட்டி சொல்ற அங்கங்க போக அபவர்க்கம்னா மோட்சம் அபவர்க்க பிரதாயினி அதனால் விதவிதவதே வித்தம் நித்தியம் விடுதையே, அதனால அந்த இருப்பு இல்லாத வைகுண்டத்தை கொண்டு சேர்க்க பிராட்டி. அதனால் நாமஜந்தி வச்சனா ஒரு பெருமையை பாட வேண்டும். அதுக்கு சக்தி இல்லாத புன்கவதியிலும் பாடுகிறோம். பிராட்டி நாயகி பாவத்தில் திருநந்தானத்தில் அனுபவிக்கிறார். தான் வளர்க்கிற கிளிக்கு அங்கே அரண்மனையில ஒரு நாயகிகள் கிளியை வளர்ப்பாள், ராமாயணத்திலையும் உண்டு. ஆண்டாளும் வளர்க்கிறார், கிளிக்கு சொல்றார், அனுபவிக்கிறார். கிளி தான் சொல்லி கொடுத்தா சொல்லும். பெருமாளி பேரெல்லாம் சொல்லி கொடுக்கிறாளாம், அதை சொல்லி நாயகன் அனுபவிக்கிறார். நாயிகா பாவத்தில் கல்லெடுத்து கல்மாறி காத்தாய் என்றும் காமருவோம் கச்சி ஊரகத்தாய் என்றும் வில்லெடுத்து மெல்லியல் தோல் தோய்ந்தாய் என்றும் எக்காவில் துயில வந்த வேந்தே என்றும் மல்லடத்து மல்லகிர அன்று அட்டா என்றும் மல்லரை அன்று அட்டா என்றும் மாகேண்ட கைத்தலத்து என் மைந்தா என்றும் சொல்லெடுத்து இந்த மாதிரி நாமங்கள்லாம் செலக்ட் பண்ணி தன் கிளியை பழக்கிற கிளியை நாயகி சொல்றா, சொல்லே சொல்லு பார்க்கலாம். தொலைவர மேல் தரிகோர சொல்கின்றாலே கல்லெழுத்து கண்மாறி காத்தாயின் சொல்லு கிளியே கோவர்தனதாரே கோவர்தனாரியே கூப்பிடு. காமரூபம் கட்சி ஊரகத்தேன் பாம்பு வடிவமாக அனிருத்தம்சமாக நாகனாக இருக்கான் ஊரகத்தாயின் பேர் அவனுக்கு. அப்படி ஊரகத்தாயின் கூப்பிடு, வில்லிருத்து மெல்லிய தோல் ஜானகி மணாலேன்னு கூப்பிடு. தெற்காவில் துயில வந்து வேந்து எகோப்திகாரி சாயியே சயனித்தவினை எகோப்திகாரி கஷேத்திரத்திலே அப்படின்னு கூப்பிடு. இதே கிளியே மல்லடத்து மல்லகலி என்று சானூர மத்தனா அப்படின்னு கூப்பிடு. இந்த சானூராதி மலர்களை வென்றவனே அப்படின்னு கூப்பிடு. மோகின்ற கைலத்து என்மைந்தா கம்சனித்த கேகி என்ற குதிரை வடிவமான அசுரனை கொன்றாய் பிளந்தாய் மாவாய் பிளந்தாய் கூப்பிடு. இப்படி நான் சொல்ற சொல்லலாம் சொல்லு. பெருமாளை கூப்பிடு பழைச்சொழிக்கிறார் அந்த கிளியை. எப்படி பழைச்சொழிக்கிறா கிளி அப்படி சொல்லுவேன். அதனால சவியா தவப்பிரியா சோத்தம் சுதா சோதா நடப்பிரியா இப்படிலாம் பகவானின் நாமத்துக்கு மகிமைகள்லாம் உண்டு. அதனால ஔத்ஸக்கிய பூர்வான் உபகத்த மகாரதான் சொல்ற தயாசகத்துல பிராட்டி கேட்டாலும் என்ன லாபம்? நிறைய அண்டா அண்டாவ நல்ல உபகாரங்களா சமர்ப்பிக்கிறார். என்னட்டு என்ன இருக்கு? பாபம் தான் இருக்கு சமர்ப்பிக்கிறது. அதான் சமர்ப்பிக்கிறேன் ஔத்ஸக்கிய பூர்வம் எல்லாம் ரொம்ப ஆசையா சமர்ப்பிக்கிற உற்சாகம் நானும் சமர்ப்பிக்க கொண்டு வந்துட்டேன். உபகாரம் என்ன? மகாபராதான் பலவித பாபங்களை கொண்டு வந்திருக்கேன். ஏ தேவியே தயாதேவியே நீ கிருப்பியா மற்றவரெல்லாம் மற்ற உபகாரங்களாம் சந்தோஷமா ஏற்றுக்கிறீர்கள். இந்த பிரசாதத்தை ஏழு பிரசாதமான பாபத்தை நீ ஏற்றுக்க வேண்டும். பிரசாத தெய்வத்தை சதி மனஸ்துவாம் நீ ஏற்றுண்டேன் தெரியும். அண்ட அண்டவா சமர்ப்பிக்காத அதுவே உனக்கு போறல. அவளுக்காக பெரு சேர்ந்து என் உபகாரம் நிறைய பாபங்கள் மூட்டை மூட்டையில் வந்திருக்கேன். நீ என்ன பண்ற? நாக்கா நக்கற போறது சாப்பிடுறது நாக்கா நக்கதான் போறது என் பாபங்கள். அவ்வளவு சக்தி உனக்கு ஆலை தானே நிறவசேஷம் நாக்கா நக்கிறியே தான் மிச்சம் ஒண்ணு கூட கிடையாது. தப்புன்னு நினைக்கிறவன் அதே நகைபுற ஒன்னு சுத்தமா என் பாபம் உடச்சுட்ட இன்னும் இல்லையே பாபம் இல்லையே திருப்தி இல்லையே இன்னும் பாபம் கிடையிலே அப்படின்னு தேவை நக்கிட்டு அதனாலே தாமியோ இப்படி பாபத்துல ஒழிக்கிறேன். அதனால இப்படி பாபத்தெல்லாம் ஒழிக்கிற ஒழிச்சுட்டு பாபத்தெல்லாம் ஒழிச்சுட்டு பெருமாளை கொண்டு சேர்க்க பாபத்தை பண்றதுதான் பெருமாளுக்கு இஷ்டம்னு சில பேர் சொல்லணும். அந்த அர்த்தம் எடுக்க கூடாது. கேசவும் தோஷம் ஓகே தான் பாபம் பண்றதா பெருமாளுக்கு அவன் தண்ட விதமாச்சு. அதனால இப்படி அர்த்தத்தை கொள்ள வேண்டும். மமநாதயம் அனுபவிச்சோம் ஏ பெருமாளே நாசனே யோஸ்மிஹி நான் சரணாகி பண்ணேன் அது சொல்லியாகணும். அகங்கரிஷியே இது பண்றேன் அது பண்ணி சொல்லிதான் ஆகணும். நான் சொல்லிட்டேன் சரணம் பிரபத்தியே சொன்ன ஸ்லோகத்துல அப்படி எனக்கு தோணுது இப்படி இந்த அகங்காரம் வரக்கூடாது. நான் என்ன நான் பண்றது என்ன எல்லாம் நீதானே சரணம் சோத்திரம் நீதானே துருவத்துல சொன்னமே துருவாவதாரத்துல நான் என்ன சரணாகி பண்றது எல்லாமே நீதானே அந்த புத்தி வந்திருக்கு. நான் என்ன அவனுக்கு சமர்ப்பிக்கிறது ரொம்ப தப்பாச்சு. அதனால சாத்தியாரம் பண்றேன் எல்லாம் நீதானே. அதனால சரணாயவன் தப்புன்னு அர்த்தம் இல்லை. நானே பண்ண அகங்காரம் பண்ணாலும் கூடாது பெருமாளே பண்ணிக்கிறேன். அதனால ரகஸ்து ஸ்ரீகாமிய தேசம் எடுக்கிறார் கிருதாகிருத கேசவாசித்தானு அகிஞ்சனானே கமலாக்கடாட்சயது பிரதிஷேதீதி சகஸ்வமாவதி பூமி பிராட்டியே நீ என்ன ஏற்றுக்கணும். எப்படின்னா பாபம் பண்றவனை பெருமாளையே சில குணங்கள் உண்டு எத்தனை வாத்தல்யம் சௌலபியம் இத்தாலே ஆசிரிதாக பெருமாள் ஏற்றுகிறான். சரணாய் மோட்சம் போனவை வந்து சக்தி கிடையாது அது அதை எடுத்து சொல்றார் பிராட்டி. அகிஞ்சனாமி ஞான உபாசனங்கள்லாம் கர்மயோக இதெல்லாம் பண்ண முடியாது. ஆயினாலே பெருமாளை இவன் ஏற்றுக்கணும்னு முதல் கடாட்சம் பிராட்டி இவன் மேல போறான். அகிஞ்சனாச்சே ஐயோபாவம் அகிஞ்சனானி தான் கமலா அகடாட்சி ஏற்றி பெருமாள் ஏற்றுகிட்டார். பிராட்டி கடைக்கென்பாள் எறிகிறார் பாபம் போல் பூமாதேவி என்னன்னா எங்க பாபம் பண்ணதானே இவன் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப யார் பூமாதேவி ரொம்ப வசதியாகிறாள் என்று சமானே பேர் இவளுக்கு நகினிந்தா நியாயம் சர்வம் தகையில் பேர் இவளுக்கு பூமாதேவி எல்லோத்தையும் பொறுத்தவள் பெருமாளுக்கு சர்வம் சகான பேரு அவளை பத்தினி பூமாதேவி சர்வம் சகை எல்லோத்தையும் பொறுத்துவாள். எவ்வளவு பூமியை தோன்றோம் தோன்றோம் பதிக்கிறோம் வெற்றோம் பூமாதேவி தான் எல்லாம் ஏதாவது அபராதம் பண்றா தடம் கொடுக்கா சர்வம் சகா அசிங்கம் பண்றோம் கனம் தோன்றோம் அசிங்கமும் பண்றோம். அதனால இந்த பட்டம் அவளுக்கு தான் சர்வம் சகா அந்த அம்சம்தான் பிராட்டி கமலாமிவன்யம் கோதியே பிராட்டியுடைய அம்சம் பூமி பிராட்டி அம்சம் சொன்ன அம்சங்கள் சர்வம் சகையான பிராட்டி கமாதி கோண பூயஸ்தை இப்படி அதுபோலமல்ல இந்த சோகத்தை ஔதாரியம் வள்ளல் தன்மை கொடுக்க கொடுக்க வரவே குறையாது. குத்து ஆகி போச்சு போயிட்டு வர நாளைக்கு வா சொல்ல மாட்டான் அவனுக்கு வள்ளல் பேரு. உதாரபாவம் உதாரபாவம் அப்படி விஷயம் லோகே தேவஜுஷ்டாம் உதாராம் ஸ்ரீசூக்தம் ரொம்ப உதாரமான நிறைய கொடுத்துட்டே இருப்பார். என்ன கொடுப்பார் ரிக்வேதத்தை ஸ்ரீசூக்தமே சொல்லிட்டு பசுதாம் ரூபமன்னஸ்ய அண்ணன் சொல்ற ரூபம் கொடுக்குறார் எங்கிட்ட கொடுக்கிறார் ஸ்ரீஹி மங்களத்தால் சேதாமியதா இப்படி ஒன்னை துதிப்பவாருக்கு எல்லாத்தகக்கூடிய உதார குணம் உள்ளவள் வேதம் ஸ்ரீயம் வாசயமே குலே நீ எப்போ எங்க ஆசையே இருக்கணும் பிரார்த்தனை ஸ்ரீசூக்தம் இப்படி பல பேருக்கு தர்மார்த்த காம மோட்சபதியும் கொடுக்கக்கூடிய சக்தி பிராட்டிக்கு மோட்சமும் தருவாள். காமவத் சாபதம் துகானான் எஜுர்வேத காதகம் கேட்டதான் கொடுப்பாள் அமிர்தாரியா கொடுப்பாள். அப்படிப்பட்டவள் எப்படி காமவத்சா கண்ணுக்குட்டிக்கு இறங்கி எவ்வளவு எவ்வளவுதானும் கொடுக்குமோ அந்த தாய் பசுவானது அதே மாதிரி தேவித்வயா பிரம்மா கதஸ்தி ருதத்வயா மேதா சூத்தங்கள்ல ஏ தேவியே மேதாதேவியே வாக்குத்தியே உன்னை துதிக்கிறோம் கதஸ்தீகி ருத வந்த செல்வங்கள்லாம் அப்படியே இருக்கணும் அப்படியே நிறைக்கணும் பண்றோம். அமிர்த சேனாபிஹி பிராட்டி சொல்ல போது அமிர்தம் சொல்லக்கூடிய மோட்சமோ எந்த செல்வனா இருக்கணும் அதுக்கு தொப்புள் ஸ்தானத்தை உள்ளவள் தொப்புள் கொடி அப்படி வாக்குல சுவாயம்போ சம்பிதம் சொல்லப்படுது சம்சாரண்ணவதாரணி சம்சாரம்ன்ற ஜனன மரணை தாண்டி வைக்கிறவள் மோட்சம் தருபவள் முகுந்தன் பேரு மோட்சத்தே ஜனார்தனாது அவர் பிராட்டிக்கு மோட்சத்தை சக்தியிலே சொல்ல வேண்டாம். சர்வசேஷியும் பேர் வச்சிருந்தாலும் இவனும் சேஷி அவன் சர்வசேஷி. சம்சாரம் ஒரு திருநாமம் நல்ல வழியில் சேர்ப்பிப்பவள். ஒரே சமுத்திரம் ஜனநமதம் புரியும் போக முடியாது அப்படியும் முடியாது மொழிகிறான். அதை தாண்டி இருக்கிறது யாரு பிராட்டின்னு சொல்லி சம்சாரணவதாரணி மேற்கொள்ள 58வது சொல்ல போறார் பட்டர். ஐஸ்வர்யமத்தவகதிம் பரமம் பதம் வா கஸ்மை இது அஞ்சலிபரம் வகுதே விதிகிறியே அப்படி இனகெஞ்சிதம் கிருதமித்யதாம்ப சம்லஜ்ஜதே கலியே கோயமுதார பாவ உதாரம். எவ்வளவு தான் போறாரு அது உதார பாவம். 58 என்ன அனுபவிக்க போறாரு நம்மளும் பின்னால் அனுபவிக்க போறோம். ஒரு சமயம் தாயார் சந்தைக்கு போறான் கை கூப்பிடறான். எப்போ தாயார் சந்தையில கொஞ்சம் தர குஞ்சா மாதிரி தான் தாயாரு. இத்தனை தேவதைகள் சுத்தேவைகளும் இத்தனை தேவதை மாதிரி தலை நிமிர்ந்திருக்காரு. ஏண்டா தர குஞ்சு ஆச்சரியமா அனுபவிக்கிறார். ஏன் தர குனிகிறாள் ஏன் வெட்கப்படுறாள் பிராட்டி. இவன் கை கூப்பிட்டானே அஞ்சலி வரம் அஞ்சலினா கருணாதிபதியும் அர்த்தம் கேட்கல சொன்னோம். அஞ்சலி ரகசியம் சிறந்த ரகசியமே இருக்கு. அஞ்சலி பரம் அஸ்மீன கஞ்சலிதம் கிருத்தம் எதாம்ப பார்க்க இவன் கை கூப்பிட்டான் சரணாதி பண்றான் முதல்ல வந்துட்டான். நமக்கு இவன் கை கூப்பிடுறதுக்கு எதிர்மாறு என்ன தரலாம்? ஐஸ்வர்யம் இந்த லோகத்தை ஐஸ்வர்யங்கள் பதவியெல்லாம் தரலாமா போறாரு. அக்ஷரகதியம் கைவில் ஜீவாத்மா அனுபவம் தரலாமா போறாரு. இந்த வைகுண்டத்தையே தரலாமா பரமம் பதமும் வா போறாரு. ஏன்னா இவன் கூப்பின அந்த கை கூப்பில் அவ்வளவு பலு எதுவுமே இழுவினையாக எதுவும் கொடுக்க முடியாது. கை கூப்பிட்டானே ஒண்ணுமே உச்சிதமாகாது. ஐஸ்வர்யமோ அக்ஷரகதியோ வரபரமோ ஏ தேவியே பற்ற கூப்பிடுறாங்க நீ ஏன் தரகுணிகளே வெக்கப்படுற இவனுக்கு ஒன்னும் கொடுத்தாலும் போகாதே தரகுணிகளையே மோட்சம் கொடுத்தவரை போறாரு நீ தரகுணிகள் போறாது. அப்ப எவ்வளவு உனக்கு உதார பாவம் எவ்வளவு அனுபவம் உனக்கு உதாரஸ்வபாவம். அதனாலே அப்படிப்பட்ட உதார சப்தத்துக்கு பிராட்டிக்கு மோட்சம் அளிக்க உண்டு என்ன இந்த சித்தாந்தம் பண்றது பட்டம் பரியாகுலம் வரலாறு பஞ்சாசத்துல தேசியம் அனுபவிக்கிறார். பெருமாள் சொல்றதுதான் பெருமாளுக்கு வரும். பெருமாளை தெய்வ பத்தி அனுபவிக்கிறாருங்க. தெய்வ பிராட்டி தான் பெருமாளை பத்தி தானே பரியா குலம் மகரி துக்கவயோரி சௌ மாம் பசியம் மேகரீசி ஜோஷம் அவஸ்திதம் பாரேக்ஷணே விமிஷதிப்பை நிர்நிமேஷம் பாரே கரிஷிதயா தவசர்நிவாரா சுவாமி தேசியம் சொல்ற தயின கருணை தயாசதகமும் சீனிவாச தயை அது பிராட்டி சோத்திரம் பண்ணார். இங்கும் தயை எடுக்கிறார் வரதாறு ஸ்தோத்திர பரியா குலம் மகளிர் துக்க பயோரிசம் பெருமாளே நான் சம்சாரம் என்ற சமுதிரத்திலே திணறேன் கரை சேர முடியாத நான் திணறுகின்றேன் என்னை பார்க்க கொஞ்சம் தய வருது. பஷ்யன் கரீசி தவஜோஷம் அவஸ்திதம் வரக்ஷனே கடக்கன் பார்க்க அது போதும் உடனே கரையேறுவேன் அந்த கரைக்கு போயிடுவேன். அதனால அது யாராலையும் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட கிருபை உண்டு அவளுடைய பத்னி இவள் தயா. விஷகிரி கிரியமேதி குணா போதபலை ஐஸ்வர்ய வீர சக்தி முகாக தோஷா பவேயுரே தேதி நாமதையே துயா வினா பூதாக தயான்றது எல்லா குணத்தையும் அடக்கி கொண்டது. விஷகிரி கிரமேதி குணாக விஷமேதி விஷபகிரி ஏழு மலை விஷகிரி எழுதக்கூடிய பெருமாள் சகஸ்திர குணம் 1000 குணங்கள் உள்ளவன். சாட்குண்யத்தில் ஆரம்பிக்கிறது பலவித குணங்கள் ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜ சக்தி 6 குணங்கள் இதெல்லாம் இருக்கும் பேரு. இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒருத்தரை காப்பாற்றது இது உதவலைன்னா அவங்ககிட்ட இத்தனை குணம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஆனா அவங்களும் நீ இருக்க தயாதேவே நீ இருக்கிறதுனால அத்தனை குணமும் நல்லா சாத்தமாச்சு. நீ இல்லனா அவன் குணங்களால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இருந்து என்ன பிரயோஜனம்? நீ இருந்தா நீ இல்லாட்டா பிரயோஜனம் இல்லை. அபயிஷ்கிருத நிகிரகான் விதந்த கமலாகாந்த குண அமி சுதந்திரதாரி அவை கேள்ப மனோகிரகம் துரா நாம் பவத்தீமேவ தயே பஜந்தி சந்தகான் தயா சொன்னார். பிராட்டியே தயா என்ற பிராட்டியே அபயிஷ்கிருத நிகிரகான் நீ இருக்கிறாலே தண்டனையிலிருந்து வெளியே வந்துடும் வெளிவந்துடும். கமலாகாந்த குண அமி பிராட் பெருமாளுடைய குணங்கள்லாம் வெளிப்படுறது ஒன்னாலே ஆயினாலே வேறு வழி இல்லை. பிராட்டி பக்கத்தில் இருக்கா தண்டனை எடுக்கலான்னு குணமும் பெருமாள் இருக்கு. விராட்டிடம் கூடாது என்றா அதை பார்க்காம ஐயோ இந்த அண்ணன் கொடுக்க கூடாது. அதுக்கெல்ப அனுகிரகான பக்கத்து அனுகிரகமே இருக்குவாள். அனுகிரகமையும் வந்தே நித்தியமக்யாத அனுகிரகம் விராட்டை பற்றி தேசிகன் அனுகிரகம் தான் தெரியும், தண்டனையே தெரியாது. அதனால் வேற வழி கிடையாது. அவிகல்ப அனுகிரகம் துகானாம் பவதி இமேவல். அதனால பிராட்டி தெய்வதேவியும் முதல்ல பெருமா உடனே கொண்டாடலாம். உங்ககிட்ட போனதான் நாங்கள் கடைசி இருவரும் சத்துக்கள்லாம் கொண்டாடலாம். அப்படிப்பட்டவள் பிராட்டி அனுச்சேதி வெளி கடைக்கு போயிடுறோம். பொங்காம் போகாபொருக்க விசாரணி மனுஷர்களுக்கு போகங்கள் மோட்சங்கள்லாம் எல்லாம் தரக்கூடியவள் பிராட்டி அது சொன்னார். எல்லா நான் சர்வநானான சோதனை பண்ண போறேன். மகா மட்டமான சர்வ நிகிஷ்டன் தவிஷையா மமதுர்வஜோபிஹி பொறுத்தவான்னு சொன்னார் சவத்துல. நான் துர்வஜோபி நான் சோதனை பண்ண ஆரம்பிக்கிறேன். என் பொருட்கள்லாம் காது கொண்டு கேட்க முடியாது, நல்ல வசனங்கள் கிடையாது. அதனால அதெல்லாம் பொறுத்துக்கிறியே உங்ககிட்ட இருக்க பொறுமைதான் காரணம் சொன்னார். நாவலர் பாமருவினருக்கு தந்த பான்மையே வல்லவே அழ்வார். நாவலர் பாமருவினருக்க கவிகள் வருமே மாட்டான், பாடிண்டே தான் இருப்பார். அவருக்கு நல்ல புத்தி சொல்லி ஒன்னையே பாடணும்னு சொல்லக்கூடிய அது நீதான் தர. அவன் எப்படி பாடினாலும் அதான் நம்ம தான் பாடிதான் அவன் பாட முடியுமா? வள்ளல் நீ உதாரணமாவா எப்படி இளைய புன் கவிதையேனும் எம்பிதாக்கு இனியவாரே சொன்ன அனுபவிச்சாரே தொண்டரப்படியாழ்வார். மகாமட்டமான கவிதை பெருமாள் சோத்திரத்தை சந்தோஷமாக நினைச்சுக்கிறார். சரியா தவிர முடியும். அதனால் என்னுடைய சோத்திரத்தை உபேட்சிக்காத தண்டம் தள்ளாத பிராட்டியே பகவதி அவர்கள உள்ளவரே பகவன் நாராயணாகுபகவீஸ்வரியனும் எந்திரத்தை சொன்னார். அதே மாதிரி பல ஜானசக்தி குணங்கள்லாம் உள்ள அப்படிப்பட்ட பராசரி காட்டினார் விஷ்ணுபுராணத்தில் அவ்வளவு குணங்கள். உங்களை நான் துதி சோத்திரம் பண்றேன், துதிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய தோற்றம் சர்வம் அவைதி தோத்தா சக்தி ரணப்பிரியாக அனுபவித்தோம். அப்படிப்பட்ட குணங்கள் உள்ளவள், பாவத்தெல்லாம் புகழக்கூடியவள், தயாதேவாரி மோட்சமும் தரக்கூடியவள், வேதம் சொன்னபடாது சுமஜானையே மிகத்தே சுமத்தையும் பஜாமியும் குணம் உள்ளவள். அப்படி எவ்வளவு பாவமானாலும் போராது ஏற்றுவன். அப்படிப்பட்ட தோற்றங்களை இந்த போக்கில் அனுபவித்தார். அவருடைய தோற்றத்தை சொல்லி முடிக்க போறோம். ஆறாவது ஸ்லோகம். தோதாரம் தமுசந்தி தேவி கவயோயோ விஸ்துணீதே குணானு தோத்தவியச்சே தவச்சதே ஸ்துதி புரா மையே விஷ்டாமதி யஸ்மாத் அஸ்மதமர்ஷணீய பணிதி ஸ்ரீகாரதஸ்தே குணாஹ க்ஷாந்தி ஔதார்ய தயாதயோ பகவதி ஸ்வாம் பத்வீரம் பிரதாம். கவிதா சிம்மா கல்யாண சுதேவே வேதாந்த குருவே நமஹ.